ಶ್ರೀ ಮಾಧವಾನ್ ಸುಧಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾತ್ ಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ವಾಜಂ ಶಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಸೂನು ನಾರಾಯಣ ಶಿರಸಂಸ್ಕಾರಮಾಪ್ಯ ಗ್ರಂಥಾನ್ ವೀರಋದ್ಧೀಷಟಾರೇ ನಷ್ಟಭಾರಂ ನಿಶುಮ್ಮೇ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದ ಯುಗ್ಮ ಸರಸೀರುಘ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮಕೃತ ಪೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಶ್ ವೇದಾಂತ ರಾಮಾಂಜುಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ಸ್ಯಂತರಾಮಾಂಜಯತಿ ನೃಪತೇ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿಮ ಪರಂ ಸಂಶಯೇ ಜ್ಞಾನವರ್ತಿಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ಸ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವೇಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾದ್ಗಿಹ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿ ದತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರದಯಣ್ಣಾತು ಮಾಮಹಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮತ್ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಆಯಾತು ವರದಾದೇವಿ ಅಕ್ಷರಂ ಬ್ರಹ್ಮಸಂಹಿತಂ ದ್ರದಾನ ಮಂತ್ರತ್ತಿನಾಲೇ ಗಾಯತ್ರಿಯ ಕೂಪ್ಟು அதுக்கப்புறம் இந்த பிராணாயாம மந்திரமான ஓம்பூஹு ஓம்புவஹா ஓம் சுவா இத்தியாதி மந்திரங்களாலே அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறம் காயத்ரி சிரசு மந்திரம் இதுவரைக்கும் கிரமேண விசதமான அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ತೈತ್ರಿಯೋಪನಿಷತ್ ನಾರಾಯಣವಲ್ಲೀಲ ಓಂ ಭೋರ್ಭುವಸ್ಸು ವರ್ಮ ಹರ್ಜನಸ್ತಪ ಸತ್ಯಂ ತದ್ ಬ್ರಹ್ಮ ತತ್ ಆಪ ಆಪೋ ಜ್ಯೋತಿರಸೋ ಮೃಧಂ ಬ್ರಹ್ಮ ಭೋರ್ಭುವಸ್ಸು ವರೋಂಗಿರುತ್ತೆ ಅಡ್ತು ಪಡಿಕೆಪಡುತ್ತೆ. ಓಂಕಾರಮಾನ ಭಗವಾನ್ ஓமிதி பிரம்மன் அங்க சிக்ஷாவிலே பார்த்தமோனோ அப்படி அந்த ஓம்கார வாசியனான பகவான் அவன் எதா இருக்கான்னா இந்த பூஹுங்கிறதான உலகமாக அவனே இருக்கான். ஓம் பூஹு ஓம் புவஹா இது ஓம் பூர் புவசு வர்ம ஹர்ஜன எல்லாத்துக்கும் அந்த ஓம் ஓம்கார வாசியனான பகவானே பூகுவா இருக்கான் புவஹாவா இருக்கான் சுவஹாவா இருக்கான் மகஹாவா இருக்கான் ஜனஹாவா இருக்கான் தபஹாவா இருக்கான் சத்தியமாக இருக்கான். சத்தியம்னா இந்த இடத்துல லோகத்தை சொல்றேன். இப்படி இந்த ஏழு மேல் லோகம் ஏழு லோகம்னு சொல்றோமோனோ அந்த ஏழு லோகமாகவும் அவனே இருக்கான். ஏன்னா இந்த விஸ்வங்களெல்லாம் சிருஷ்டிச்சவன் அவன், இந்த விஸ்வமாகவே இருப்பவன் அவன். விஸ்வத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அந்தர்பகித்தத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதான்னு அது உள்ளும் புறமும் எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன். முன்னால அந்த காயத்ரி சிரஸ் மந்திரத்துக்கு பார்த்தோம்னோ ஆபஹா ஜோதி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூர் புவஸ்வரோம்னு அதே அர்த்தத்தை தான் இங்கேயும் வச்சுக்கணும். இப்ப இதுல நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? இந்த பூலோகமாகவும் புவர்லோகமாகவும் சுவர்லோகமாகவும் மகர்லோகமாகவும் ஜனாலோகமாகவும் தபோலோகமாகவும் சத்தியலோகமாகவும் எல்லாமாக இருப்பவன் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே. தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம். தத் ஆப, அதுதான் ஜலம். இங்க ஜலம்னு சொல்றதுனால இது பஞ்சபூதங்களுக்கும் உபலக்ஷணம். அதுக்கப்புறம் ஆபஹா ஜோதி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம்னு சொல்றதுனால அது ஜலமாகவும் ஜோதிஷு நெருப்பாகவும் ரசஹா ருச்சியாகவும் அமிர்தம் அது பருகும்படியான ஜலமாகவும் இப்படி பஞ்சபூதங்களாகவும் யார் இருக்கான்னா அந்த பகவானே, சாக்ஷாத் பகவானே அந்த பிரம்மமே இருக்கு. அது பூஹு புவஹா சுவஹா இந்த மூன்று வியாகிருதிகள்னு சொல்றோமே அந்த மூன்று வியாகிருதிகள். இந்த இடத்துல மூன்று வியாகிருதிகள்ங்கிறத அர்த்தம் சொல்றதை விட அத மனசு அந்தரீட்சம் அப்படின்னு சொல்றமோ அந்த மாதிரி மனசு அகங்காராதிகளை இந்த இடத்துல சொல்றது அது பூஹூ புவஹா சுவஹாங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் வாயுஹு, ஓம் தத்மா, ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோ நமஹான்னு வேதம் சொல்லு போறது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஓங்கார வாசியமான பகவான் இருக்கானோ அந்த ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அதாவது பிராண வடிவினனான சூத்திர ஆத்மா அவனே, அதுவே ஜீவாத்மா, அதுவே பரமாத்மமான சத்தியம். தத் பிரம்ம, அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அந்த ஓம்ங்கிறதே ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு, அதுவே ஆத்மா, அதுவே சத்தியம். அப்புறம் ஓம் தத் சர்வம், அதுவேன எத்தனை தான் சொல்லி சொல்லுன் இருக்கிறது. அதனால அதுவே எல்லாம், அதுவே அத்தனை. சரி, இங்க அதுவே எல்லாம்ங்கிறதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் அத்தி அற்புதமா அர்த்தம் பண்றதா, அது சூக்ம அவஸ்தை ஸ்தூல அவஸ்தன்னு. அதாவது சரீரத்தையே எடுத்துங்க, அது நான் கண்ணுக்கு தெரியும்படியா இருக்கிறது அது ஸ்தூல அவஸ்தை. சூக்மாவஸ்தைங்கிறது கண்ணுக்கு தெரியாது, நேக்கடைக்கு தெரியாது, அது சூக்மம். அதே மாதிரிதான் இது அவஸ்தையில ரெண்டு காரணாவஸ்தை காரியாவஸ்தைன்னு சொல்லுவா. இப்படி ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருள் உண்டாகும், உண்டாவதற்கு காரணாவஸ்தையிலிருந்து காரியாவஸ்தை உண்டாகிறது. அப்போ காரணம் என்பது தோற்றுவிக்க பயன்படுகிறதான ஒரு பொருள். அந்த தோற்றுவிக்கப்படும் பொருளிலிருந்து தோன்றிய பொருள் காரியம். இப்படிதான் ஒன்னு ஒன்னும் மாறிட்டு இருக்கு. இப்போ பகவான் எப்படி இருக்கான்னா, அவன் எதிலிருந்து உண்டாகிறதோ அந்த காரண பொருளா இருக்கானா, அல்லது எது உண்டாச்சோ அந்த காரிய பொருளா இருக்கானா? ஒரு உதாரணத்துக்கு அரிசி சாதமானது, இப்போ அந்த அரிசி போன்ற காரண பொருளாக பிரம்மா இருக்கானா, இல்ல சாதம் மாதிரி உண்டான பொருளான காரிய பொருளாக பிரம்மா அந்த பரபிரம்மான எம்பெருமான் இருக்கானான்னு கேட்டா, அவன் ரெண்டுவாகவும் இருக்கான். அவன் காரணமாகவும் இருக்கான், காரியமாகவும் இருக்கான். ஏன்னா அவன் இல்லாத பொருளே இல்லைன்னா அப்ப காரண பொருளும் ஒரு பொருள், காரிய பொருள் அதிலிருந்து தோன்றியதான ஒரு பொருள். அப்போ எல்லா பொருளும் நீக்கமர உள்ளும் புறமும் நிறைந்து பறந்து வியாபிச்சிருக்கிறான்னு வேதம் சொல்றதுனாலே இது ஸ்தூல சூக்ம காரணாதிகளெல்லாம் அப்படிப்பட்ட அந்த சரீரமாக அந்த பகவான் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம். இப்போ ஓங்காரத்தின் அர்த்தம்தான் என்னன்னா, ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அங்க தத்து தத்துன்னு வருது பாருங்கோ, அப்ப அதுவேன்னு வச்சுக்கணுங்க. அப்போ ஓங்காரத்தின் பொருளான அதுவே தத் பிரம்ம, அதுவே பிரம்மம். ஓங்காரத்தின் பொருளான தத் அதுவே வாயு, அதுவே வாயு. இங்க வாயுன்னு சொல்றதுனால இது பிராணன் உதானன் சமானன் நம்ம எப்படி எல்லாம் சொல்றோமோனோ அந்த பிராணனுக்கு உள்ளீடான அத்தனை வாயுக்களையும் அங்கே வச்சுக்கணும். அது சூத்திர ஆத்மான்னு வியாக்கியர்த்தாக்கள் அதுக்கு அர்த்தம் பண்றா. அதுவே ஓம் தத் ஆத்மா. இப்போ ஓம்ங்கிறது பரமாத்மா, ஓம் இதி பிரம்ம, ஓம் தத் பிரம்ம. இப்போ தத் ஆத்மான்னு சொல்றிருக்கே, இந்த ஆத்மா பரமாத்மாவா அல்லது ஜீவாத்மாவாங்கிற ஒரு கேள்வி வருது, ஒரு சந்தேகம் வருது. அங்க ஓம் தத் பிரம்மன்னு பிரம்ம சப்தத்தினாலே முதல்ல சொல்லிருக்கிறதுனாலே இங்க அதே இதுல மூணாவதா சொல்லும் போது ஓம் தத் ஆத்மான்னு சொல்லும் போது இந்த ஆத்மா ஜீவாத்மாவை சொல்றதே தவிர இது பரமாத்மாவை சொல்லல அப்படின்னு. அதுவே ஜீவாத்மா. அதுக்கப்புறம் ஓம் தத் சர் சத்தியம், அது பரமார்த்த சத்தியமாக இருக்கு. அது எந்த மாறுபாட்டையும் எக்காலத்திலும் அடையாமல் அப்படியே ஒரே விதமா இருக்கு. இங்கே இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு முன்னிலையே ஆனந்தவெளியில முதல்லே பார்த்தோமே. அப்போ இந்த பகவானுடைய சுரூபத்தில் சத்தியம், அந்த சத்தியமானது எப்பொழுதும் இருப்பது, அழிவில்லாதது, மாறுபாடே அற்றதுங்கிற அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ மாறுபாடே அற்றதுன்னு சொன்னா அப்போ ஒத்தனாதானே இருக்கணும். ஏன்னா மாறுபாட்டை அடைந்தாதானே அவன் பரபொருளாக ஆக முடியும். இந்த கேள்வி சாமான்யமா எல்லாருக்கும் வருதுதான். ஆனா சாஸ்திரத்துல இதுக்கு பலபடியா அர்த்தம் சொல்றா. இங்க விகாரத்தினாலே ஏற்படுறதில்லை, விகாரத்தினால ஏற்படுறதில்லை. அப்போ விகாரம் அடையலன்னா இன்னொரு பொருளே தோன்ற முடியாது. பூலோகத்துல ஒரு பொருள் அழிஞ்சு அதுல இருந்தானே இன்னொரு பொருள் தோன்றது. இப்ப இவனுக்கு நாசமே கிடையாது, இவனுக்கு அழிவே இல்லைன்னா இன்னொரு பொருள் தோன்றத்துக்கு வழியே வராதே அப்படின்னா அந்த காரணாவஸ்தை அப்படியே இருக்கு, அந்த காரியாவஸ்தை மாறுறது. இப்போ இது நன்னா புரிஞ்சுக்கணும்னா காரியம் காரணமாகும், அந்த ஒரு காரண பொருள்லேருந்து காரிய பொருள் வருது, அந்த காரிய பொருளே இன்னொன்னுக்கு காரண பொருளாக ஆகும். பகவானும் அப்படிதான். உதாரணம் சொல்லணும்னா நமக்கு சாப்பாட்டை சொல்லி சொன்னாதானே புரியும். அதனால முதல்ல அரிசி உபாதான காரணம், அந்த உபாதான காரணமான அரிசியிலேந்து காரியமான சாதம் உண்டாருது. இப்போ சாதம் காரியம், அரிசி காரணம். சரி, இந்த காரியமான சாதம் இருக்கணும். அதுல மோரை குத்தி பிசிஞ்சு வச்சோம்னா, தயிர குத்தி பிசிஞ்சு வச்சோம்னா அதுக்கு திவ்யோனம்ன்றோம். வேற பேர், அது வேற வேற பொருளா உருவாயிடுச்சு. அதுவே புளிக்காய்ச்சலை போட்டு அதை பிசிஞ்சு வச்சோம்னா அதுக்கு புளியோதரை. இப்போ இந்த புளியோதரைக்கும் அந்த வெடிச்சு வச்ச சாதத்திலேருந்து ஒரு பகுதியை தான் எடுத்துக்கொள்ளணும். தயிர் சாதத்துக்கும் திவ்யோனத்துக்கும் அந்த வெடிச்சு வச்ச சாதத்திலேருந்து தான் பண்ணணும். இப்போ காரிய பொருளான சாதம் புளியோதரைக்கு அல்லது திவ்யோனத்துக்கு காரண பொருளாயிடுச்சு. இப்படித்தான் லோகத்துல நாம பார்க்கிற எல்லாமே. ஒரு இன்னும் இத நன்னா நமக்கு புரியும்படியா உலக ரீதியில சொல்லணும்னா, இப்ப இரும்புங்கிறது ஒரு தாத்து. அந்த இரும்புவ நிலத்திலேந்து மைனிங் பண்ணி அதை வெட்டி எடுத்து இது பண்றான். அதுக்கப்புறம் அத ஃபேக்டரியில அந்த மாசுக்கள் எல்லாம் அசுத்தத்தெல்லாம் நீக்கி அதை ஸ்டீலா கொடுக்குறான். அந்த இரும்ப அதுக்கப்புறம் அது ஒரு ஆடு மாதிரியோ இல்ல ஆங்கிள் மாதிரியோ அது என்னென்ன ரூபத்துல வேணுமோ அந்த மாதிரி பண்றான். இப்போ ஒரு ராடு மாதிரி இருக்கிறத ஒன்னு எடுத்துன்னு வராங்க வச்சுக்கோ. அத ஒரு போல்ட் நட்டு தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்றான், அதை ரா மெட்டீரியலா வாங்கிக்கிறான். அது எப்படி எத்தனையோ ஒரு மாதிரி இப்ப அது காரிய பொருளா இருக்கிற அந்த ஸ்டீல் ராடை வாங்கி அதை லேத்துல டர்ன் பண்ணி அதுக்கு த்ரெட்டிங் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஹெக்ஸகனா கட் பண்ணி அதுக்கு நட்டு அதுக்கு இதுலயும் நடுப்புற டைய போட்டு இது பண்ணி அதுக்கு நட்டை தயார் பண்ணான். போல்ட் நட்டு. இப்ப இந்த போல்ட் நட்டு அந்த கம்பெனியினுடைய என் ப்ராடக்ட். அப்போ அது வந்து அந்த கம்பெனிக்கு காரிய பொருள், அந்த ஸ்டீல் ராடு காரணப்பொருள். இப்போ இன்னொரு இது ஏதோ என்ஜின் மேனுஃபேக்சர் பண்றான். அப்ப அதுக்கு நிறைய போல்ட் நட்டு போடணுமோ அவன் இவங்கிட்ட வாங்குறான். வாங்கினா இந்த போல்ட் நட்டு அவனுக்கு ரா மெட்டீரியல், ஒன் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ். அப்போ அந்த போல்ட் நட்டு அவனுக்கு ரா மெட்டீரியலா இருக்கு. அவனுடைய என் ப்ராடக்ட் என்ன, அசம்பிள்டு என்ஜின். அப்போ இந்த காரணம் காரியம்ங்கிறது மாறுகின்றே இருக்கு. ஆனா எவ்வளவு காரணப்பொருள் காரிய பொருள் மாறினாலும் பகவான் அனைத்திலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கான். அதனாலே அவன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி, எப்போது நிரந்தரமா இருக்குன்னா, இப்ப மாறுபாட்டை அடையிறதே அதுக்கு என்ன சொல்றது, அனோரணியான் மகதோமகியான்லாம் பார்த்து. இப்படி ஒன்னு அதே ரீதியிலே தான் மாறுபாட்டே அடையாத இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருந்தா எம்பெருமா நீ எத்தனையோ அவதாரங்களை பண்றான், அதுவே வேண்டாம். பரவாசுதேவன் வியூக வாசுதேவனாகி அந்த வியூக வாசுதேவன் தன்னிறத்திலிருந்து மும்மூர்த்திகள், அதாவது சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாதிகளை இருந்துச்சு. அவ ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாபன்னு இப்படி வியூகம். அதுக்கப்புறம் விபவம் தசாவதாரம் 39 சிம்மாவதாரம் சுவாமி தேசம் ஜெயிக்கிறார். அப்போ அதுல தசாவதாரம் முக்கியமா வச்சிருந்தோம், மத்ய கூர்ம வராகாதிகள். இப்போ இந்த பகவான் ஒவ்வொருக்கும் குரு வேறே, அதே பரபிரம்மம். அவனே அவதாரமா இருக்கிறதுனால இப்ப வெவ்வேறு தானே. அப்போ அது மாற்றத்துக்கு உட்பட்டது, அது விகாரம் தானே. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்றாளே, அப்ப அவிகார் இது விகாரமா அவிகாரமா? பகவானுடைய விகார அவிகாரங்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு கல்கண்டு கட்டி இருக்கு, பெரிய கட்டி. அந்த கல்கண்டு கட்டிய உடைக்கிறோம், உடச்சா சின்ன சின்ன துகளா வருது, அது டிஃபரெண்ட் ஷேப்ல இருக்கு. அதை பெரிய கல்கண்டு கட்டி உடைச்சு அதை கல்கண்டா யூஸ் பண்றோம். அதையும் நல்லா புடி பண்றோம், அப்புறம் பல்வரைஸ் பண்றோம். பனினா என்ன அது நல்ல நைஸ் சர்க்கரையாயிருக்கு. இப்ப அதை என்ன சொல்றோம், அது சர்க்கரைன்றோம். பெரிய கல்கண்டு கட்டியானது அது கல்கண்டாகி எல்லாம் ஒன்னேதான். அதனுடைய குணாதிசயங்கள்ல மாறுபாடு இருக்கான்னா இல்லை, மூணு இனிப்பு தான். அது ஒரு பொருளையும் தான் உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த லோகத்துல இருக்கிற சர்மமும் அந்த பெரிய கல்கண்டு கட்டி இருக்கிற மாதிரி ஒரே பொருள்லேருந்து தான் உண்டாச்சு. பலவிதமான மாறுபாடுகளை அடைந்ததே தவிர அந்த மாறுபாட்டை நாம விகாரம்னு சொல்லா. அந்த எம்பெருமானுக்கு தன்னுடையதான அகட்டித்தக்கட்டனா சாமர்த்தியத்தினாலே அவன் எப்படி வேணா பண்ணுவான், மார்பில் இல்லாமையே பண்ணுவான். இப்போ மகதோமகியான்னு அவ்வளவு பெரிய எதை நாம பெரியதான வஸ்துவை பார்க்கிறோமோ அதை காட்டும் பெரியவன் பகவான்னா, அவன் தன்னுடைய உருவத்தை சுருக்கிண்டு அணுவுக்கும் அணுவாய் நம்ம அந்தராத்மாவா ஒவ்வொருத்தருக்கும் அந்தர்யாமியா ஹிருதய குகையில பிரவேசம் பண்ணிருக்கான்னா, எம்பெருமான் பெரியவனா சின்னவனா, அணுவுக்கும் அணுவினனா அல்லது பெரிதுக்கும் பெரிதானவனாங்கன்னா அவன் ரெண்டும் தான். சரி, அது அவனால முடியும். அது இந்த பிராகிருத திசையில நாம இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தர்மபூத ஞானம் இருக்க அது அவ்வளவு விகசிதமா இல்லை. அதனால சில விஷயங்களை நம்மளுடைய புத்தியினாலே நாம புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியாத விஷயத்திலே இதுவும் ஒண்ணு. இது நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் நமக்கு இந்த கர்ம சம்பந்தம் இல்லாத போது நன்னா நமக்கே தெரியும், அப்ப தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இது இப்படித்தான். பகவான் தன்னுடைய அகடித்தகட்டனா சாமர்த்தியத்தினாலே மாறுபாட்டை விகாரத்தை அடையாமல் இருக்கிறான் வச்சுப்போம். தர்வம் அதுவே அதனாலே எல்லாம். இப்போ நாம் பார்க்கின்ற கேட்கின்ற நினைக்கின்ற அனைத்து பொருள்களும் பகவானே. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்லி, அதனால நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களுமே அந்த பரபிரம்மம். அப்போ நாம எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை பரபிரம்மமாவே பார்க்கணும். இதுதான் நல்ல வேதமோதி அதனுடைய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கரைச்சி குடிச்ச நீர்கள் இருக்காளே அவளுடைய இது இப்படிதான். இதுல சுகபிரம்மத்தை சுகம் அதாவது வியாசருடைய பிள்ளையான சுகரை சொல்லுவா. அது வியாசரை காட்டிலும் ஒரு படி அவருக்கு மேல. அதான் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே முதல்லயே வரும், வியாசர் தன் புள்ள வீட்டை விட்டு போயிட்டார். அதுக்கு சம்சாரத்தில் அவருக்கு வெறுப்பு, அதனால விட்டார். அவர் பின்னாலேயே போகாதே வா வான்னு கூப்பிட்டு இவர் பின்னாலேயே போறார். அவர் சுகர் 25 வயசு யுவா. அது அந்த திகம்பரர் தனியா துணின்னு கட்டிட்டு இருக்க மாட்டார், அதனால எந்த குஷிய பாகமும் மூடி இருக்காது. அந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்கிறதான நான்கு திசைகளையே தங்களுக்கு ஆடையாக கொண்டவர்கள். அதனால்தான் தி அம்பரர், அதனால திகம்பரர்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த திகம்பரர் இந்த சுகர் 25 வயசு யுவா, ஆடை எதுவுமே இல்லாத முன்னால போறார். அவரை தேடிண்டு அவரை கூப்பிட்டுண்டே பின்னால போறார் வியாசர். வந்துரு வேண்டாம் வாழ்க்கை அப்படி அவ போயிட்டு இருக்கும்போது நடுப்புற ஒரு குளம், அந்த குளத்துல சில பருவ பெண்கள் தீர்த்தாமான் இருக்கா. அவ சுகர் முன்னால போற கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல அவ பாட்டு குடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பின்னால இந்த கிழவரான வியாசர் போற. அங்க வியாசர் போகும்போது அவரை பார்த்தோடனே லக்கியே துணியை இழுத்து மூடிட்டு அப்படியே பிறக்கி வந்தார். நன்னா இருக்கியம்மா நீங்க பண்றது, என் புள்ள 25 வயசு யுவா, அதுவும் அவன் ஆடையெல்லாம் எதுவுமே இல்லாத போறான், வெக்கம் கட்டி நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சுட்டு இருக்கீங்க, நான் கிழவன் என்ன பார்த்த உடனே நீ எது வரணும் கிடையாது கேட்கிறாரு. அது அப்படி சொல்லக்கூடாது, நாங்க குளிக்கிறத நீங்க பார்த்தவங்க அதனால எங்களுக்கு வைக்கும். அவர் எல்லாம் பார்க்கின்ற பொருள்கள் அத்தனையிலேயும் பிரம்மத்தையே பார்க்கிறார். அதனால அவர் திருஷ்டி அவருக்கு மலையும் ஒண்ணுதான், மடுவும் ஒண்ணுதான், ஜலமும் ஒண்ணுதான், மாடும் ஒண்ணுதான், மனுஷனும் ஒண்ணுதான், ஸ்ரீயும் ஒண்ணுதான், புமானும் ஒண்ணுதான், எல்லாம் பகவானையவே பார்க்கிறார். அதனால அவருக்கு எங்கள்கிட்ட இது இல்லை. ஒரு ஒரு ஸ்ரீய பார்த்தாலும் அதையும் பிரம்மமாவே பார்க்கிற திருஷ்டி அவருது. ஆனா உங்க திருஷ்டி அப்படி இல்லையே, ஸ்ரீ புமான்கிற பேதம் உள்ள திருஷ்டி. அதனாலதான் அவர் எங்களை ஒண்ணுமே கேட்காது போனார். எங்களை பார்த்து நாங்க இந்த மாதிரி குளிக்கிறதையும் பார்த்து உங்க பார்த்து ஆடையெல்லாம் எடுத்து போடும் போது நீர் பார்த்து கேட்கிறீரே, இது இல்லை. அதனால உம்ம பிள்ளையான சுகருடைய படி உம்ம படிய காட்டிலும் ஒருபடி வஸ்தின்னு சொன்னாலாம். இப்படி அந்த புராணங்கள்ல கதை வரும். அப்போ சர்வமாக நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களிலும் அந்த எம்பெருமான் வாசம் பண்றான். எந்த வாசம் பண்றான்னா உள்ளேயும் இருக்கான் அந்த பொருளாகவும் இருக்கான். அதான் முதல்ல சொன்னமோனோ கதனு பிரவிச்ச பகவதி நிருப்தஞ்ச நிருப்தஞ்ச நிலையனஞ்ச நிலையஞ்சன்னு பார்த்தோமோனோ. அந்த மாதிரி அவன் எல்லாமாக இருக்கான். ஓம் தத் சர்வம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓம் தத் குரோர் நமஹ. உச்சமே சிகரே தேவி பூம்யாம் பர்வதமூர்தனி ப்ராஹ்மணேபியோஹயனுஜானம் தக்ஷதேவி யதா சுகம். இந்த ஆயாது வரதா தேவினாலே காயத்ரியே கூப்பம் வானு வெல்கம் பண்ணோம். இந்த உத்தமே சிகரே தேவிங்கிற மந்திரத்தினாலே செண்ட் ஆஃப் பண்றோம். அதாவது காயத்ரி தேவிய போயிட்டு வான்னு விடை கொடுத்து அனுப்புறோம். இந்த உத்தமே சிகரே தேவின்னு சொல்றதான இந்த மந்திரத்துக்கு வாமதேவர் என்பவர் ரிஷி, அனுஷ்டு சந்தசு, அதுக்கப்புறம் காயத்ரி தேவதை. அந்த காயத்ரி தேவதைய உத்வாசனம் பண்றது, உத்வாசனம் உத்வாசனம்னா வழி அனுப்புறதுன்னு அர்த்தம். அந்த வழி அனுப்புறது இங்கே விநியோகம். இதுல காயத்ரி லக்ஷ்மி ரெண்டு பேருமே தேவதைகள்னு சுதர்சன பட்டருடைய வியாக்கியானம் இங்கே. இதை அடியுத்தி தான் நம்ம சங்கராமானுஜமுனியும் பண்றார். ஹே தேவி, தேவிங்கிற சப்தத்துக்கு அந்த பிரகாசம் தானம் முதலான குணங்களையெல்லாம் கொண்டவளான காயத்ரி தேவியே. வரதா தேவின்னா முன்னால ஆயாத்து வரதா தேவி, இப்போ உத்தமே சிகரே தேவி. இப்படின்னு முன்னால வரதா தேவின்று அழைக்கப்பட்டதான ஸ்ரீதேவியே, பிராமணேபியா, அதாவது பிரம்மத்தை அத்தியனம் பண்றவா பிராமணா, அந்த பிராமணாளுக்கு பிரம்மங்கிற சப்தமானது காயத்ரியை, அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்றவான்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா. அப்போ பிரம்மங்கிற சப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம், பரமாத்மானு ஒரு அர்த்தம், யஜ்யம்னு ஒரு அர்த்தம், தபஸ்னு ஒரு அர்த்தம், இந்த தீன்னு சொல்றமே அக்னி, அந்த நெருப்பு அக்னின்னு ஒரு அர்த்தம். இப்படி எதுக்கு எத்தனையோ பல பொருட்களை சொல்ற, அது எல்லாத்துக்கும் சேர பரமாத்ம ஞானிகள் யஜ்யம் பண்றவா, அக்னிஹோத்ரியான எப்பொழுதும் நித்திய அக்னி சம்பந்தம் உள்ளவா, மகா தபஸ்விகள், இப்படி பல அர்த்தம் இந்த பிராமண சப்தம். பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் பிராமணர்கள் அல்லவா? அப்போ அந்த பிரம்மசப்தம் அக்னின்னா அத அக்னிஹோத்ராதிகளை பண்ற பிராமணாள் அர்த்தம். அது ஜபம்னு சொன்னா அந்த ஜபத்தை பண்ற பிராமணாள், அதனால அவளுக்கு பிராமணாள்னு பேரு. இப்படி ஒன்னு ஒண்ணுக்கும் அந்த தபஸ் பண்றதுனாலே அவ பிராமணாள், அவ யஜ்யம் பண்றதுனாலே அது பிராமணாள், அவ வேதம் ஓது அக்னி அந்த பிரம்மசப்து வேதம்னு ஓத்துவா, அப்ப பிராமணாள்னா வேதம் ஓதுவர்கள்னு அர்த்தம். மந்திரஸ்வாத்தியாய யஜ்ய அக்னி முனி மோக்ஷ பிதாமகா தபோ விஷ்வர்க ருத்ராஸ்ய சந்திரஸ்ய பிரம்ம சம்ஹிதான்னு ஒரு இது. அதாவது இந்த மந்திரம் வேதம் யஜ்ஞம் அக்னி முனி மோக்ஷம் பிதாமகன் தபசு விஷ்ணு சூரியன் ருத்ரன் சந்திரன் எல்லாமே பிரம்மசப்தத்தாலே சொல்லப்படுபவைகள். வேதத்தில் இத்தனையும் பிரம்மசப்தத்தாலேயே சொல்லப்படுறது அப்படின்னு இந்த வேதத்தை நிகழ்ந்துவ பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிராமணேப்யஹ அனுஜானம் ததாசி, அதாவது பிராமணர்களாகிய எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே வரும் ஞானத்தை நீ தருபவளன்றோ, ததாசினா தரு தராய் அர்த்தம், தருகிறாய். அப்போ இதை நாமளா சேர்த்து இந்த அர்த்தத்தை அறிவிச்சுக்கணும். உத்தமே மிகவும் உயர்ந்ததான பர்வத மூர்த்தனி சிகரே. அப்போ பர்வதம்னா என்ன? மலை. அந்த மலை அது மேருமலையா, சித்திரகூட மலையா, இல்ல திருப்பதி வெங்கடாச்சல மலையா, ரைவதக மலையா, கோவர்தன மலையா, இமயமலையா, எத்தனையோ மலை இருக்கு. அப்ப எந்த மலைன்னா அந்தந்த அவதாரங்களிலே எந்தெந்த மலையானது ஆதரிக்கப்பட்டதோ அவாவாளுக்கு எது எது பிடிக்கிறோ அந்த விஷயம் போலேன்பா. அப்ப அந்த மலைகளின் சிகரங்களிலே யதா சுகம், இஷ்டப்படி உன்னுடைய விருப்பப்படி நீ விளையாடுவதற்காக ஹே தேவி, ஹே காயத்ரி தேவியே, கச்ச செல்வாயாக. கச்ச தேவீம்னு பாடம் கட்டினால இங்க தேவிங்கிறது காயத்ரி, ஈங்கிறதுனால அந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமி பிராட்டியிடமிருந்து நீ விடைபெற்று கொண்டு போவாயாக ஒரு அர்த்தம். இது சுகசுடைய அதி அற்புதமான வியாக்கியானம். ஹே தேவி, ஹே காயத்ரி தேவியே, பிராமணேப்யஹா அந்த காயத்ரியை உபாசிக்கின்ற பிராமணர்களை அனுஜ்ஞானம் அவளை அனுகிரகித்த பிற்பாடு எங்க இந்த பூலோக மண்டலத்திலே பர்வதமூர்தனி பர்வதத்தினுடைய மலையினுடைய சிகரத்திலோ உத்தமே சிகரே மேலான சிகரத்திலே இவற்றினுடைய முடி, அதாவது மலையினுடைய முடி பீக்னு சொல்றோம் பாருங்க, அந்த சிகரத்தில் எங்கேருந்து நீ வந்தாயோ அங்கேயேன்னு அர்த்தம். யதா சுகம், எப்படி வந்தாயோ அப்படியே சௌக்கியமாக கச்ச, இது அப்படியே நீ போயிடுன்னு நாராயண முனியினுடைய ஒரு பாஷ்ய கிரமம் இது. அதுக்கப்புறம் இது இன்னொரு விதமாகவும் அர்த்தம் கூட நமக்கு தெரியுவா. ದೇವಿ ಹೇಗೆ ಗಾಯತ್ರಿ ದೇವಿಯೇ ಪರ್ವತ ಮೂರ್ಧನಿ அந்த மேரு முதலான மலையினுடைய சிகரத்துக்கு மேலே இருக்கிற உத்தமே சிகரே உயர்ந்த சிகரத்திலே பூமியாம் அது தகுந்த ஸ்தலங்களிலே உனக்கு ஏற்றதான இடங்களிலேன்னு அங்க அர்த்தம் பண்ணிட்டா. கச்ச போக கடவாய், நீ எதை விரும்பி அந்த ஸ்தானத்திலே வசிக்கணும்னு நினைக்கிறியோ அங்க போ அப்படின்னு சொல்றா. பிராமணேபியா, உன்னை எந்தெந்த பிராமணோத்தமர்கள் ஜபித்தார்களோ அனுசந்தானம் பண்ணார்களோ அப்படிப்பட்ட அந்த பிராமணாழை எங்களால் அனுஞானம் ஹி உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, இனிமே நீ போலாம். இது அத்தி அற்புதமா நம்ம ரங்கராமானுஜ சுவாமியினுடைய பாஷ்யம். இதுல இவன் ரொம்ப ஒசத்தியான அர்த்தம் இதுல என்னன்னா, ஹே காயத்ரி தேவியே, மேரு முதலான சிகரங்களுக்கு மேலே இருக்கிற வசந்த சிகரத்தில் இருக்கிற இந்த பூமியில நீ எந்தெந்த இடத்துக்கு விரும்பி வாசம் பண்றையோ அப்படிப்பட்ட உன்னுடைய விருப்பமுள்ள வாசஸ்தானத்திற்கு நீ போக கடவாய். எப்படி உன்னை உபாசித்த பிராமணர்களான எங்களாலே அனுமதி கொடுக்கப்பட்டவளாய் நீ போக கடவாய் அப்படின்னு இந்த ரங்கராமானுஜனுடைய பாஷ்யம் இருக்கே அது அதி அற்புதம். இந்த இடத்துல நாம முதல்ல இது எந்த யாகமா இருக்கட்டும், யஜ்யமா இருக்கட்டும், எந்த கர்மாவா இருக்கட்டும், இப்போ ஏதோ ஜபம் பண்ணுவோம், உதக சக்தி ஏதாவனா இருக்கட்டும், அப்போ முதல்ல வருணனை ஜலத்தை அந்த கட்டத்தில் கொட்டி ஆவாகனம் பண்றாலும் நான் அப்போ உத்வாசனம் அவனை அதுல வரிக்கிறார். அதுக்கப்புறம் விசர்ஜனம் அவனையே சரி நீ போயிட்டு வா, இப்போ அக்னியே இருக்கும், இப்போ அக்னியே முதல்ல அவனிக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு வாங்க விடைய கொடுத்து அனுப்பணுமோனோ. அதே மாதிரி ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சமீபம் ஆயாத்து வாழ்ந்து கூப்பிட்டோம், வெல்கம் பண்ணோம், இப்போ உச்சமே சிகரே தேவின்னு அவளை நீ கச்ச போயிட்டு வான்னு அவளை விடை கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ எப்படி வரவேற்றமோ அப்படியே அவளுக்கு தகுந்த மரியாதை பண்ணி வெளியில அனுப்புறோம் அப்படின்னு இந்த ரங்கராமானுஜ பாஷ்யம் இருக்கு. இது நம்ம தற்காலத்துல ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி அவளை வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆத்து வாசப்படி வரைக்கும் வெளியில கேட் வரைக்கும் போய் அவளை வழியனுப்பிட்டு வரமோனோ, அந்த மாதிரி காயத்ரி தேவிய பிராமணாள்லாம் எதிர்கொண்டு அழைச்சி காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே அவளை அந்த காயத்ரி தேவிய அப்படி நன்னா வெளி வரைக்கும் போய் அனுப்பிட்டு வராங்கிறதான அர்த்தம் துணிக்கும்படியா சொல்றதுனால இந்த ரங்கராமானுஜமுனி பாஷ்யம் ரொம்ப ஏற்றம்னு நம்ம அளவா சொல்றா. இன்னொரு விதமாகவும் சில பேர் அர்த்தம் பண்ணிருக்கா, தேவி ஹே காயத்ரி தேவியே, பூமியாம் எங்கள் அழைப்புக்கு இணங்க பூமிக்கு வந்த நீ பிராமணேபியா பிராமணர்களான எங்களுக்கு அனுஜானம் கிருத்வா எங்களுடையான தேக யாத்திரையை நடத்தி கொள்ளும்படி அனுமதி பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் எங்களுடைய தேக யாத்திரைய நன்னா பண்ணணும், அப்போ இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும், நம்ம சேர்ந்தவர்கள் சௌக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் பணம் காசு முதலான நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கணும், காரு பங்களாரு நிலபுலன் நீச்சுன்னு இருக்கணும், இதையெல்லாம் எங்களுடைய தேக யாத்திரையை செவ்வனே நடத்தி கொள்ளும்படியாக அனுகிரகம் பண்ணிட்டு உத்தமே பெருமை வாய்ந்ததும் சிகரே வசந்ததுமான பர்வத மூர்தனி சுமேருவின் சிகரத்திலே உன்னுடைய ஸ்தானமாகிய பிரம்மலோகத்திலேன்னு அர்த்தம். யதா சுகம் எப்படி வந்தியோ வந்தபடியே சுகமாக கச்ச நீ போயிட்டு வாம்மா இப்படின்னு வைத்தியாதீஷிதர்னு ஒரு வியாக்கியத்தை அவர் நிறைய ஆன்மீக கிரந்தங்களுக்கும் இது பண்ணிருக்கார். அவருடைய இதுல இது இது. ஆனா வைஷ்ணவாளுக்கு இதுல எதுலையுமே ஒன்றும் வந்து அபிப்பிராய பேதம் இல்லை. இதுல மற்ற தேவதா உபாசனமா சொல்லல. அதனால இது எல்லாமே ஏற்புடையதுதான். இருந்தாலும் அந்த ரங்கராமானுஜ முனியினுடைய பாஷ்யத்துல நாம வெல்கம் பண்றோம் அப்புறம் சென்ட் ஆஃப் பண்றோங்கிற மாதிரி ஒரு இது துணிக்கிறதுனால இது ரொம்ப நல்லதுன்னு நம்ம விரிவா உத்கோஷிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்த்தனின்னு கொண்டாடின பிற்பாடு ஓம் அந்தச்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஹ த்வம் விஷ்ணுஹ த்வம் வஷட்காரஹ த்வம் ருத்ரஹ த்வம் ப்ரஹ்மா த்வம் ப்ரஜாபதிஹி. ஓம் அந்தச்சரதி பூதேஷு. அப்போ பூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலேயும் அந்தச்சரதி நீ உள்புகுந்து அந்தர்யாமியாக அந்த ஹிருதய குகையிலே நித்தியவா குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு இந்த உலகளாவிய பெரியவா மூர்த்தியா இருக்கிற நீ அந்த அந்தர்யாமியாக ஒவ்வொரு பிராணியினுடையையும் ஹிருதய குகையிலே வாசம் பண்ணுகிறாய். இப்படி பண்ணுகிற நீ யாரு? துவம் நீ யஜ்ஞஹா நீ யஜ்யம் என்று போற்றப்படுகிறதான எம்பெருமானே. துவம் விஷ்ணு சில பேர் ஒன்ன விஷ்ணுன்னு கொண்டாடுறாளே அப்படிப்பட்ட அந்த இரண்யகர்ப்ப ரூபமான விஷ்ணு நீ விஷ்ணு. இல்ல இந்த லோகத்தை எல்லாம் காப்பாத்துறது சட்காரம் பண்றதுலாம் சொல்றாளே அப்படிப்பட்டவன் நீ. இந்த உலகத்தை அழிக்கிறதான ருத்ரனும் நீயே. துவம் ருத்ரஹா இல்ல இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது பிரம்மான்னு சொல்றாளே அது யாரு? துவம் பிரம்மா அது. ஏ எம்பெருமானே நீயே பிரம்மாவாக இருக்கு. சரி இந்த பிரஜைகள்லாம் உற்பத்தி பண்றது பிரஜாபதினு சொல்றாளே அது பிரஜாபதி பதின்மர் அப்படின்னு சொல்றாளே அந்த பிரஜாபதிகளிலே அந்த பதின்மரா இருப்பவா யாருன்னா துவம் பிரஜாபதி நீயே பிரஜாபதியாகவும் இருக்கிறாய். சரி இங்கே ஒவ்வொரு பொருள்களுக்கு அல்லது ஒவ்வொரு பூதங்களுக்கும் உள்ளேயும் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியா இருக்கானோனும் ஆத்ம குகையில அந்த அந்தர்யாமியா இருக்கிறவன் இந்த லோகத்துக்கெல்லாம் மூர்த்தியாக அதிபதியாக இருப்பவனும் அவன் விஸ்வமூர்த்திஷு. அப்படிப்பட்ட நீ யஜ்ஞமாக இருக்கிறாய். துவம் விஷ்ணு நீ இந்த லோகத்தை காப்பாற்றவனாக ரக்ஷகனாக இருக்கிறாய். அப்புறம் துவம் ருத்ரஹா இந்த உலகத்தை லயமடைய செய்பவனாகவும் நீ இருக்கிறாய். பிரம்மா அப்புறம் துவம் பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகவும் நீயாகவே இருக்கிறாய். துவம் பிரஜாபதி நீ இந்த மக்களையெல்லாம் படைப்பிக்கும் படைப்பாளியா பிரஜாபதினு சொல்றாளே அந்த பிரம்மாவுக்கு கீழே 10 பேரு அந்த பிரஜாபதியாகவும் நீயாகவே இருக்கிறாய். அப்படின்னா என்ன? முன்னால அங்க சொன்னா பாருங்க తద్వాయు తదాత్మా తత్ సర్వం తత్పురోర్ణమః அதேதான் இந்த இடத்துலயும் அதை வேற விதமா சொல்றது. யஜ்யமாகவும் நீயா இருக்க, விஷ்ணுவாகவும் நீயவே இருக்க, கிரகணாகவும் நீயே இருக்க, ருத்ரனாகவும் நீயே இருக்க, பிரம்மாவாகவும் நீயே இருக்க, பிரஜாபதியாகவும் நீயே இருக்க. அப்போ எல்லா இவ்வுலகத்திலே நாம் காண்கின்ற அனைத்து பொருள்களுமாக அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படின்றதான நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய மிக உன்னதமான பொருளை இந்த தைத்திரிய உபனிஷத்து ஆனந்த வல்லியில இந்த பகுதி ஓம் அந்தச்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஹ த்வம் விஷ்ணுஹ த்வம் வஷட்காரஹ த்வம் ருத்ரஹ த்வம் பிரம்மா த்வம் பிரஜாபதிங்கிறதான இந்த பகுதி சொல்றதுன்னு நாம இன்னைக்கு வச்சுட்டு இதோட அடியே இந்த இதை தலைக்கட்டிக்கிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.